கதவே தாழ் திறவாய், பூங் கதவே தாழ் திறவாய், பூவாய் பெண் பாவாய், பொன் மாலை சூடிடும் பூவாய் பெண் பாவாய், பூங் கதவே தாழ் திறவாய். தெய்வம் தான் வாழ்த்தும்